செடிச்சன்னல் வெத போட்டு போடி செல்வம் ஆடச் சம்பா பயிராச்சு அது விளைஞ்சாச்சு சுகம் உருவாச்சு மனம் நிறைஞ்சாச்சு அது இணைஞ்சாச்சு ஆடிப்பட்டம் தேடி சென்னல் வெத போட்டு செல்வம் ஆடச் செம்பா பயிராச்சு இது தெரியாதா என்ன புரியாதா அடிராசா தீயே ரோசா பூ உன்னை விட மாட்டேன் ஆடிப்பட்டம் தேடி சென்னல் வெத போட்டு சென்னல் வெத போட்டு கோடி செல்வம் ஆடச் செம்பா பயிராச்சு பரிபாரும் இல்லாமத்தான் தனிச்சு அது சொக்குதம்மா எடுத்து அதனான் தொடுக்க என் மனசும் ஏங்குதம்மா தொடுத்து ஒரு நாள் முடிக்க வேலை வர வேணுமம்மா வெள்ளம் கொண்டு போகாதையா வேலியுள்ள பூந்தோட்டம் துள்ளி துள்ளி பாடாதையா வேண்டாம் இந்த சிறு ஆட்டம் இது தெரியாதா அடிரா சாத்தியே ரோசா பூ உன்னை விட மாட்டேன் ஆடிப்பட்டம் தேடி சென்னல் வெத போட்டு கோடி செல்வம் ஆடச் செம்பா பயிராச்சு அது விளைஞ்சாச்சு சுகம் உருவாச்சு மனம் நிறைஞ்சாச்சு அது இணைஞ்சாச்சு ஆடிப்பட்டம் தேடி சென்னல் வெத போட்டு